வந்த சிசை தீமுட்டே உன்னை பெற்றாயாரோ சொல்லி கொள்ளாயும் இல்லை அங்கே கொள்ளாயும் இல்லை ஏனும் சோதனை இளநெஞ்சே சின்ன சின்ன ரோஜா பூவே செல்லல கண்ணீரே சொல்லி கொண்டாயும்